வேணுக்கு அவ்வளவு சிறப்பு சொன்னார். அந்த வேணு எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, அந்த வேணு அவ்வளவு அழகா ஏன் வாசிச்சது அப்படின்னு கேட்டா, அதுக்கு சுவாமி ஜீசன் அதுக்கு ஒரு விசாரணம் கொடுத்தார். அகில நரட்சா கோபவேஷ விஷ்ணோ வேணு, தெரிஞ்சா எம்பெருமானுடைய வேணு. அவன் எப்படி பண்ணுவான் எம்பெருமான், அகில புவன ரட்சா கோபவேஷம். அவன் கோபவேஷம் எதுக்காக போட்டு உலகம் எல்லாவற்றையும் காப்பாற்றணும் என்கிற எண்ணத்தோட கூட அவன் வந்தவன். அப்படி வந்திருக்கிற காலத்துல இந்த கோபஸ்திரீகளெல்லாம் காப்பாத்தாம போவன, அதனால உலகத்தெல்லாம் காப்பாத்துக்காக கோபவேஷம் போட்டவன் அவன். அதோட கூட கோபசப்தத்துக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லுவான். கோபன்னு சொன்னாக்க மாடுகளை மெய்ப்பதுனால கர்ஷணம் பண்ணுவதனால இடஜாதியில பிறந்த கோபன் அண்ணன் சொல்லலாம். அதே சமயத்தில் கோபங்கிறதுக்கு பூமின்னு அர்த்தம் உண்டு. கோபன்னா பூமி ஆளுகின்றன் அரசன் அர்த்தம். ஆக எல்லாரையும் ஆளக்கூடிய தன்மையுடையனாக அரசனாக வந்தவன் அல்லவா அவன். அதனால தன்னுடைய பிரஜைகள் எல்லாம் ஒழுங்காக ஆள வேண்டிய பொறுப்பு. ஆக பிரஜைகளெல்லாம் வண்டி தன்னிடத்திலேயே வந்து தன்னுடைய தன்னை அனுபவிக்கணும் என்று வருகின்ற காலத்தில் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கணும் என்பதற்காக இந்த ராஜக்கடையில வேணுவானச அழகாக வன் பண்றான். அந்த வேணு இவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது இப்படி. அந்த எம்புருவான பேர் பெற்றவன் விஷ்ணு அப்படின்னார். விஷ்ணு கோபவேஷம் போட்டான். இவன் எல்லாரையும் காப்பாற்றணும், எப்படி காப்பாற்றலான்னா இவனும் விஷ்ணுன்னார். விஷ்ணுங்கிறது ரெண்டு நிமிஷம் அர்த்தம் உண்டு. விஷ்ணு விஷ்ணு யாத்திரங்கிற சாதுல சொன்னவானாக்க எங்கும் பாவி இருக்கான். ஆக அந்தந்த இடத்துல இருந்து இருக்கான். அதனால அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவான் ஒவ்வொரு கோபஸ்திரிகளுக்கும் நடுவில் இவனும் ஒவ்வொருத்தரோட கூட கூட இருந்தான்னு சொன்னாக்க இவன் விஷ்ணு அல்லவா, எங்கும் இருப்பவன் அல்லவா. அதனால ஒவ்வொரு கோபஸ்திரிகளோட இருப்பது பெரிய காரியமா இருந்தது. ஒரு 1000 பேரோட இருக்கிறது கஷ்டமே இல்லை அவனுக்கு. அதனால அப்படி அரசு அதுக்கு சொல்லலாம். ஆனால் இந்த விஷ்ணு இங்க எப்படி வந்தான் அப்படின்னு கேட்டார். வச காந்தவங்கிற சாதுல இருந்தும் விஷ்ணுகும் ஆகும் வியாக்கியாதாக்கள் சொல்றான். அப்போ எல்லோரையும் கவரக்கூடியவன் விஷ்ணு என்று சொன்னால் எல்லோரையும் தன்னிடத்திலே கவர்ந்து இழுத்து அவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவன் அப்பேற்பட்டவன். அகிலபுவன ரட்சா கோபவேஷ்ய விஷ்ணோகம் அப்பேற்ற விஷ்ணு கோபவேஷம் போட்டான். கோபவேஷம் போட்டான்னா என்ன அர்த்தம், நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ஜம்முன் பீதாம்பரசாரியா இருக்க முடியாத கண்ணவேனா செஞ்சுதான் குசும்பம்னு ஒரு மரமா, அந்த மரத்தினுடைய பட்டையை உரிச்சு எடுத்தா அது கொஞ்சம் மெதிச்சா இருக்குமா, ரொம்ப முரட்டுத்தனம் இல்லாம தெரிஞ்சா அதை கட்டின் இருக்கான் இவன். இவன் காட்டுல பிருந்தாவனத்துல காட்டுல இருக்கிற ஜனங்களோட பழகுன்றபடினால எங்க எங்க பழகணுமோ நாமும் எங்கேயுமே போனாக்க அங்கங்க ஊர்ல இருக்கிற தகுதி பழகினா தானே நம்மளையும் மதிப்பாவா. அதனால காட்டுல இருக்கிற காலத்துல காட்டுல இருக்கிற ஜனங்களுக்கு தகுதிப்படி வேகம் போட்டாங்க. அதுக்காக இவன் என்ன பண்ணா பீதாம்பரமா கட்டின்னா இல்ல, அந்த மர உரிய தான் கட்டின்றிருக்கான். இவன் கையில வஸ்திரமாக கட்டின்றிருக்கான் தெரிஞ்சா. கையில அப்பப்போ மாடுகளுக்கு சில சமயம் தனக்கு தேவைன்னா ஒன்னா பாலை கறந்து சாப்பிடுவான். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் பாலை கறந்து கொடுப்பானவன். அப்ப பாலை கறக்கிறதுக்கு நல்லா பாத்திரம் விசிதம் பண்ணி பல பலன் வச்சிருப்பான். அந்த பாத்திரம் இல்லை இவருக்கு இடையனுக்கு. இவருக்கு என்ன பால பாத்திரம் அப்படின்னா இந்த அகலம் இந்த வாரைகளுக்கெல்லாம் வந்து பாருங்க மூங்கல், அதுல ஒரு கணுவில் அரண்டை அறுத்துட்டு இன்னொரு பக்கம் அறுத்துட்டு வச்சுட்டா அது ஜோரத்துல மாறி பெருசா அவ்வளவு சேர்ந்துருக்கும், நிறைய சீர்த்தம் கொள்ளும். மைசூர் இந்த பக்கங்கள்லாம் அதுல கொஞ்சம் நீட்டி விட்டு ஓட்ட போட்டு அதை கணத்திலே இவன் தூக்கிப்பான். அதனால இவன் பால் கறக்கிறதுக்கு பாத்திரம் கையில என்ன வச்சிருக்கான் தெரியுமோ, இந்த மூங்கல் பாத்திரம் இருக்க அதை கையில வச்சிருக்கான். இவாளுக்கு தகுந்தபடி அந்த வேஷம் போட்டுக்கிட்டு அப்புறம் மாடுகளை அடக்கிறதுக்காக கையில ஒரு கயிறு கழி அப்புறம் அரை இடுப்புல தலங்க கட்டிய ஒரு அரணான் போட்டுருக்கான். இப்படியா தலையில ஒரு முந்தாச்சு. இந்த வேஷம் எப்படி இருக்கும் பாத்துங்கோ, ஆக இப்ப ஏற்பட்ட கோப வேஷத்திய விஷ்ணு ஒன்னு. ஆனா இதை மாதிரி முந்தாச்சு கட்டி இருக்க முடியாத கோபம் கோபிகளுக்கோ எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டோம்னா, சாதாரண கோபனுடைய அதராபதமானது எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கும். ஆனால் இந்த கோபன் இருக்கானே அகில புவன ரட்சா கோபன் இருக்கானே உலகத்தை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக வந்த இந்த கோபவேஷதாரியான இவன் இருக்கானே, இந்த அதராபதமானது லேகில கட்டாது கிட்டாது வாழ்க்கை. அதனால இவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டோம்னா உலகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த வேஷம் போன்றவன். ஆகவே இவனுடைய அதராமிரதம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சா அதை விட பாக்கியம் வேற ஒண்ணும் இல்லை. ஆகினால அது கோபவேஷ்ய விஷ்ணோகம் ஆக வச காந்தோங்கிறதுனால எல்லாரையும் கவரக்கூடிய அளவுல எங்கேயும் ஒரே பிரகாசம் தெரிய முடியாத திருமேனியோட கூட இந்த கண்ணன் இந்த ராசலையில ஈடுபட்டு இருக்கான். அது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டவனா, அத ராமனை வர்ணிக்கிற காலத்துல சோபயம் தண்ட காரண்யம் அப்படின்னா கண்ணன் கரிய தெரியுமே, மரங்கள் நிறைய இருந்து அடர்ந்து இருக்கு காடு. அப்ப காட்டுக்குள்ள போறா எப்படி இருக்கும், நிறைய நிழல் இருக்கு அப்படினாலே இருட்டா தான் இருக்கும் காட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க அடர்ந்த காட்டுல. அங்க நுழையிற இடத்துல ராமரான் உள்ள வந்த உடனே சோபையன் தண்டகார் என்ன பல பழம் எல்லா மரங்களும் பல பல பழம் ஜொலிக்கிறது அப்படியே இதழ்கள் எல்லாம் பூக்கள் எல்லாமே. ஏன் எம்பெருமானுடைய திருவேணி காந்தி ராமனுடைய திருவேணி காந்தி காட்டுல எங்கும் பரவிட்டு அவ்வளவு அழகா இருந்ததுன்னு வால்மீகி அனுபவிச்சு பேசுறாங்க. அதையே சுகாச்சாரியர் விடாமல் சோபையன் நிஜயா தீத்யா யமுனா தீர காரணம். இந்த கண்ணன் என்ன பண்ணா, இவனும் கரிய மேலி உடையவன் தானே, இவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா யமுனா தீர காரணம். அவன் தண்டகாரியத்தை பிரகாசிக்க முடியாது பண்ணான். இவன் யமுனா நதிக்கிற இருக்க முடியாத காடு இருக்கேன், அந்த காட்டுல நிஜயா தீப்தியா சோபயன் அப்படின்னா தன்னுடைய தேக கரியர காட்சியினால அதெல்லாம் அழகாக இருக்க முடியாது பளிச்சுன்னு தெரிய முடியாது அப்படி இருந்தான். அதனால எம்பெருமானுடைய காந்தி எப்படிப்பட்டது, எல்லையற்ற பெருமையுடையது, அப்பேற்ற பெருமையோட இவன் வழங்குகிறான். ஆக அப்பேற்பட்ட எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அகில ஓனரட்சா அப்படின்னா உலகத்தெல்லாம் காப்பாத்திருக்கா வந்தவன். ஆக அந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு வந்த இந்த கோபன் இவர் இதை இப்படி சாதிக்கிறார் சாமி. அது சாகிற காலத்துல தயசியனுடைய மனசுல எது ஓடுறதுன்னு கேட்டோம்னா சீவாசித்துல சீவாசிக்கார மங்கள ஸ்லோகம் பண்ணச்ச அகில புவன ஜன்ம சேவ பங்காதிலே நிலகவித பூதோ ராதலட்சிகீட்சே என்று எம்பெருமான் எல்லோரையும் காப்பாற்றுறதுக்காக வரக்கூடியவன்ங்கிறத எப்படி சீவாசிக்கார அனுபவிக்காரோ அதை மனசுல வச்சுட்டு இங்கேயும் அகில புவன ரட்சா ரோபவேஷ விஷ்ணோ என்று சுவாமி தேசியன் சாதிக்கிறார். இப்ப ஏற்பட்ட இடையனுடைய சர்வேசனுடைய அந்த அதனாமிரத பானத்துக்காக இவர்களெல்லாம் சஜ்ஜாளாக தயாராக இருக்கிற காலத்துல இப்ப ஏற்பட்ட தேவஸ்திரீகளுக்கெல்லாம் அந்த பானம் எப்ப ஏற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா ஸ்ரீபூ தேவி நீலாதேவி இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு சொந்த வஸ்து இவர்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னாக்க அது ரொம்ப உசந்ததுதான். அவளுக்கு கிடைக்கிறது இருக்கட்டும், அதை விட இன்னும் மட்டமானது அவளாவது ஒரு ஜீவராசியில சென்று சொல்லலாம். இந்த வேணு இருக்க அதரமணி சுதாயாம் வம்சநாளா அந்த எம்பெருமான் தன்னுடைய அதராமிரதத்துக்கு பங்காளிகளாக என்ன இந்த வேணுவுக்கும் பங்கு கொடுத்தானா அம்சவான் வம்சநாளகான். இதுல அதரமணி சுதாயாம் அதராமிரதம் அதனம் எப்படி இருக்கு, பவழம் போன்று சிகச்சவேன்னு அழகாக இருக்கு. அந்த சிவந்த அழகான பவழம் போன்ற திருவதரத்தினுடைய அந்த அமிர்தத்தை பருவதில் பங்கு கொடுக்கறதுக்கு வேணுவுக்கும் பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா. ஆக சர்வேஸ்வரியான லட்சுமிக்கே உரிய அதராமிரதத்தில் அசேதனமான ஒரு வேணுவுக்கும் ஒரு சமபாவம் கிடைச்சதுன்னு சொன்னா அதை விட வேற என்ன ஆச்சரியம் என்ன. அதை வந்து கோபஸ்திரிகளே அழகாக சொல்றா சுரித வேணும்னா சுஷ்டு சுன்விதம் என்று. ஆக சுரித வேணும்னு அழகா பாடுகின்ற வேணு இருக்க அந்த வேணுவுக்கும் இந்த அதராமிரத பானம் கிடைச்சது என்று கோபஸ்திரிகளே அழகாக பாடுகிறார் என்று சுகாச்சாரியாலே சாதிக்கிறார். இப்படி கோபவேஷஸ்ய விஷ்ணோஹோ அந்த கண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டோம்னா அவன் விஷ்ணுவான் அப்படின்னால ராசக்கேடல பல ரூபங்கள் எடுத்துட்டு எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். அப்புறம் இந்த எம்பெருமான் அப்படியே எல்லாருக்கும் பங்கு கொடுக்கிற காலத்துல அசேதனமான இந்த நாள வம்ச நாளாக என்று சொல்லக்கூடியதான வேணுக்கு குழலுக்கும் கூட தன்னுடைய அமராமிரத பானத்தை தந்து உதவினான் அப்படிங்கிறது அனுபவிக்கிறார் இங்க. வம்சவான் வம்சநாளா வம்சநாளகா ஜயஜிங்கிறார் சுவாமி. சரிஞ்சா கண்ணனுக்கு பெருமாளுக்கு நிறைய வேதம் ஜிதந்தா ஸ்தோத்திரம் பாடிவிட்டு ஜிதந்தே ஜிதந்தேன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல சுவாமி ஜெய்சிங்கம் கண்ணனுக்கு ஜிதந்தே பாடல, சின்ன கண்ணன் கையில் இருக்க முடியாத புல்லாங்குழல் இருக்க அந்த குழலுக்கு ஜிதந்தே பாடுறார் அம்சம் ஜெயதி அம்சவான் வம்சநாளகா என்று. வம்சநாளகா ஜெயதி அப்படின்னா வம்சநாளகா ஜெயதின்னு நிகழ்காலத்தில் சுவாமி ஜெய்சியின் சாதிக்கிறத பார்த்தாக்க என்ன தெரியுது, ஜெய்சியின் நாயகியானவள் இந்த கண்ணனை நேரடியாக ஒரு புழலோடு இருக்கும் எம்பெருமான சாட்சாத்கரித்து அனுபவிக்கிறார் என்று தெரியிறது. ஆக சுவாமி தேசியன் அந்த ராஜகீழே உள்ள எல்லா லீலைகளையும் தன் கண் முன்னே பார்த்து சேவிக்கிறதுனால ஜெயதி என்று நிகழ்கால பிரயோகம் பண்ணினார் கண்டிப்பாக நாம் சொல்லலாம். அதே மாதிரி வேணுகானத்துக்கு வேணுவுக்கு ஜெயதி என்று இதந்தே பாடுகிறார் சுவாமி தேசியன். இப்ப வேணு வேணு இப்ப ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா வேணுக்கு ஜெயந்தே பாட வேண்டியதுதான். ஏன்னா ராசங்கிற ஒரு லீலையில வேணுதான் முக்கியம். வேணுகானம் இல்லாதவனா ராசக்கிரியடையே பிரயோஜனப்படாது. சரிங்களா? எங்கேயாவது தேவதாசிகள் நாட்டி மாறுறாங்கன்னா அங்க நட்டுவனார் ஏதோ பதம் பாடுவான், இன்னொருத்தர் மிருதங்க ஏதோ ஒன்று சின்னதா வாசிப்பான். இந்த ஒலி கேட்டாலே போறோம், இருக்கிறவா எல்லாரும் விழுந்து அதை பாக்குறதுக்காக இங்கேருந்து ஓடுவான். சரிஞ்சா? நாட்டியங்கிறது அப்பே ஏற்பட்டது. சரிஞ்சா? அது போல இங்க என்ன சப்தம் இந்த அறிவுக்கிறது அப்படின்னு கேட்டா வேணுகானம் தான் இங்கே பிரதானம். வேணுகானத்தை கேட்ட உடனே எல்லாரும் ஓடி வந்து அதை அனுபவிக்கிறான். கண்ணனை போய் இப்பவே போய் சேவிக்கணும், கண்ணனை போய் உடனே பார்க்கணும் ஒரு ஆசை அப்படியே தூண்டுறது. பிரஜஸ்ரீயா கிருஷ்ணகிரீதமானதாகம் எல்லாருடைய கண்ணனை தவிர வேற எந்த நனவுமே இல்லை. ஆகினாலும் ஆஜக்மு எல்லாம் கண்ணன் இருக்கிறதுக்கு விழுந்தெடுத்து எல்லாரும் ஓடி வந்தார். எப்படின்னு கேட்டார், அந்யோன்யம் அலட்சிதோஜ்யமா. பக்கத்துக்காரி ஓடி வந்தது இவளுக்கு தெரியாது, இவளுடைய தங்க ஓடி வருது இவளுக்கு தெரியாது, இவளுடைய பொண்ணு வருது இவளுக்கு தெரியாது, ஒத்தர் வர்றது ஒத்தருக்கு தெரியாது. இப்படியாக அத்தனை பேர் விழுந்தடிச்சு இங்க வந்து வேணுகானம் கேட்ட உடனே எல்லாரும் விழுந்தடிச்சு இங்க வந்து வந்தாலும் ஆஜக்மு அந்யோன்யம் அலட்சிதோஜ்யமா சயத்ர காந்த ஜவ லோல குண்டலாக. எல்லாம் அந்த வர வேகத்தை பார்த்தாக்க அவ போட்டிருந்துக்கிற நகைகள் அது எல்லாம் ஆடுறது, காதெல்லாம் பிஞ்சு போட்டு போட்டுருக்கு, அப்படியே எல்லாம் ஆடுறது. ஏன் சயத்ர காந்த எல்லாரையும் வசீகரிக்க முடியாது, எம்பெருமான் அல்லவா, அவன் நல்லவா எது வேணுதானம் பண்றான். அப்படி விழுந்து ஓடி வந்தார்கள். அப்பேற்பட்ட வம்சவான் வம்சநாளகா ஜெயதி. ஆக அந்த மகாலட்சுமிகளுக்கே உரியதான அதனாமிரத பானத்துல பங்காளியாக இருக்க முடியாத அந்த ஒரு குழல் இருக்க, அந்த குழல் ஜெயதி ஜெயதி ஜெயதி என்று அதற்கு இதன் சாப்பாடுகளார் சுவாமி தேசிக நாயகி. சித்ராகல்பிரவசிகலயம் லாங்கலீ கர்ணபூரம் வருகோத்தம் சஸ்புரித ஜிகுரே வஞ்சுஜீவந்தானுஞ்சாபத்தாம் உரசி லலிதாம் தாரயன் ஹாரயேஷ்டிம் கோபஸ்திரீணாம் ஜயதி கிதவஹாம் கோபி கௌமாரஹாரி. முன்பாட்டில் அகில புவனரட்சா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹ என்று கோபவேஷத்தில் விஷ்ணுவாக இருக்கிறார் என்று சாதித்தார். இப்பொழுது அதே கோபாலன் வன்ய வேஷத்தில், அதாவது காட்டில் வசிப்பவர்களுடைய வேடத்தில் இருப்பதாக சாதிக்கிறார். முன்பு கோபிகளாலே லலித விருத்தி என்று நாட்டியத்தில் ஒரு வகையை வேணுவுக்கு சிக்ஷிப்பதாக சொல்லப்பட்டது. இங்கோ கண்ணன் நல்ல குறும்புக்காரன் என்று அவனுடைய குறும்பு செயல்களாலே அவன் கோபிகள் அனைவரையும் வசீகரித்தான் என்று பேசப்படுகிறது. இப்பொழுது அவனுடைய காட்டில் வாழும் மக்களுடைய வேஷத்தில் எப்படி இருக்கிறான் என்பதை பார்ப்போம். சிரவசி கலையன்னு லாங்கலி கர்ணபூரம், அவனோட காதுல அலங்காரமாக எல்லோரும் பூவை வைத்துக் கொள்வார்கள். அதுபோல அவனும் ஒரு பூவை வைத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு லாங்கலி என்று பெயர். அது தென்னம்பாளை இருக்கிறதே அதனுடைய பூ மாதிரி இருக்கும். அதை சம்ஸ்கிருதத்திலே ஜலபிப்பலி என்றும் சொல்வார்கள். அந்த புஷ்பத்தை ஒரு காதலே தரித்திருக்கிறான். மேலும் வருகோத்தம் சஸ்புரித சிகரஹா, மயிர்பீலி இருக்கிறதே அதை தலைக்கு அலங்காரமாக அணிந்து கொண்டிருக்கிறான். அதாவது தலைமயிர் முன்னெற்றி மயிர் இவைகளெல்லாம் நன்றாக வாரி முடிந்து அவைகள் பளிச்சுன்னு தெரியும்படியாக இந்த மயிர்பீலியை அணிந்திருக்கிறான். எப்படியானால் நல்ல பூ காலத்தில் சிறு குழந்தைகளுக்கு பூவை நிறையாக தலையிலே சூட்டி மயிர்பீலியும் சூட்டி

இதனுடைய வெளிர் சிவப்பு இருக்கிறதே இது இன்னும் எடுத்து காட்டுகிறது. ஆக பாசி இருந்தாலும் தாமரை மலர் மிக அழகாக தோற்றத்தை அளிக்கிறது. அதே போல மலினமபிஹிமாம் சோஹோ லட்சுமி லட்சுமி இந்தனோதி, பௌர்ணமி இன்றைக்கு சந்திரன் மிக அழகா இருக்கிறான். சந்திரன் என்று கேட்டால் எல்லாரையும் மகிழ்விக்கிறவன் என்று பொருள். ஆக எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய நிலையில் இருக்கிற சந்திரன் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறான்? பொதுவாக அழகென்று சொல்லலாம், ஆனால் அதன் நடுவே கரும்புள்ளிகள் இருக்கின்றன. அது அதனுடைய அழகை கெடுக்காதோ என்று கேட்டால் அதனுடைய அழகை அது அதிகமாக எடுத்து காட்டுகிறதே ஒழிய அழகை குறைக்கவில்லை. இப்படியாக நாம் சந்திரனை அனுபவிக்கிறோம் அல்லவா. அதே போல இவளும் இயம் அதிக மனோஜ்ஞா அப்படின்னார். இவள் அழகி அதிக மனோஜ்ஞா, மிக மிக அழகியா இருக்காள். எதனால? இந்த வல்கலையை கட்டினத்தோட மர உரையை கட்டி கொண்டிருப்பதனால அதனுடைய அவளுடைய அழகு, முகத்தின் அழகு, உடலின் அழகு எல்லாம் அழகா எடுத்து காட்டுகிறது என்று காளிதாசன் பேசினான். தாமரை மலர் இருக்கிறத அதுக்கு பகல்லதான் அழகு இருக்கும். சந்திரன் ஒரு உதாரணம் கொடுத்தானே, அது ராத்திரியில் அழகாக இருக்கும். ஆனா இந்த சந்தலையோ சகுந்தலையோ அதிக மனோஜ்ஞான், அல்லும் பகலும் திவாராத்திரம் எப்பொழுதுமே அழகாக அவள் இருக்கிறாள் என்று பேசினான். அதுபோல இங்க கண்ணன் வன்னியர்களுடைய வேடுகளுடைய வேகத்தை போட்டுக்கொண்டாலும் கூட இவன் மிக அழகாக இருக்கிறான் என்று சுவாமி தேசிகன் கண்ணனை அந்த வேகத்தை கண்ணனுடைய அந்த வேகத்தை அனுபவிக்கிறார். கோபஸ்திரீணாம் கோகிதவா கோபிகிதவா கோபி கௌமாரஹாரி கௌமாரஹாரி, அவர்களுடைய இளமையை பறிக்கும் நிலையிலே கோபிகிதவகம் தெரிஞ்சுதா, கோபிங்கிறதுனால அவன் இத்தகையன் என்று நம்மாலே சொல்ல முடியாது. அத்தகைய நம்மாலே எண்ணி இத்தகையவன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு குறும்புகளை செய்கிறான் கீதவன் என்றான். ஆக மிக குறும்பன் கண்ணன், அவனுடைய குறும்புத்தனம் இத்தகையது என்று யாராலையும் எடுத்து சொல்ல முடியாது. விதவிதமாக பண்ணி பார்க்கலாம் எண்ணி பார்ப்பான், பலவிதமான குறும்புகளை செய்வான். குறும்புக்காரனுடைய வேஷம், குறும்புக்காரனுடைய செயல், குறும்புக்காரனுடைய எண்ணம் எல்லாம் அமைந்திருக்கிறது இந்த சமயத்திலே கண்ணனுக்கு. எப்படி குறும்பு பண்ணுகிறான் என்றால் ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார்கள், கோபிகள் ஜலத்தை விற்று பிசிறி மண்ணாலே வீடு கட்டுவார்கள், வீடு கட்டி விளையாடுவார்கள். அதுல மண்ணாலேயே அடுப்பு எல்லாம் வைத்து அதில் சோறு சமைத்து சாப்பிடுவது போலையும் அதை பரிமாறுவது போலையும் எல்லாம் விளையாடுவார்கள். அந்த சமயத்தில் கண்ணன் பார்த்து விட்டால் தீமை செய்யும் சீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையே என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். அந்த கோபஸ்திரிகள் பெண்கள் எல்லாம் ஐயோ கண்ணா, எங்களுடைய சிற்றில்களை நாங்கள் மணலால் கட்டின வீடுகளை சிதைக்காதே, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டேன், எவ்வளவு அழகாக கட்டியிருக்கேன் பாரு என்று பேசுகிறார்கள். ஆனால் இவன் என்ன பண்ணுவான், நல்லா போய் பின்புறமாக போய் காலால அதை தட்டி எல்லாத்தையும் கலைத்து விட்டு வந்து விடுவான். விளையாட போதுமின் என்ன போந்தோமை உனக்கு நீ வளைத்தாய், என்ன செய்கிறான், விளையாடுவதற்கு போங்கள் என்று அவர்களை போக சொல்லிவிட்டு ஒதுங்கி போவது போல போவான். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர்கள் விளையாடுவதற்கு எங்க போகிறார்களோ அந்த இடத்திற்கு போக முடியாதபடி குறுக்கே நின்று அவர்களை தடுப்பான். ஆக என்னுடைய விளையாடு, வேறு இடத்திற்கு போய் விளையாடக்கூடாது என்று அவர்களை தடுத்து போக விடாமல் தடுப்பான். இப்படியா பலவிதமான குறும்புகளை செய்யக்கூடியவன் கண்ணன். அவர்கள் பந்து விளையாடி கொண்டிருந்தால் அவர்களுடைய பந்துகளை பிடுங்கி எடுத்தெறிவான். கண்களிலே தூசுகளை வாரி இறைத்து அவர்களால பார்க்க முடியாமல் செய்வான். அவனுடைய தலைமையரை பிடித்து இழுப்பான், அவருடைய கஞ்சகங்களை பிடித்து இழுப்பான். இப்படியாக குறும்பு பண்ணான் விட நல்லவா. ஆக இவன் பண்ணும் குறும்புத்தனம் இருக்க இது பெரிய அறிப்பிறர் அறியாதபடியே செய்து விடுவான். அப்பேற்பட்ட கண்ணன் ஜெயதி என்கிறார். ஜெயதி என்றால் ஜோபிகள் எல்லாம் சாதீனமாக பண்ணிக்கொண்டது போல, எப்படியானால் இந்த கண்ணன் என்னையும், அதாவது தேசிய நாயகியாகிய என்னையும் குறும்பன் வேகத்தை காட்டி என்னையும் வசீகரித்து தனக்கு சுவாதீனமாக்கிக் கொள்ளட்டுமே என்று அவர் கண்ணனை பிரார்த்திக்கிறார். அப்படி பிரார்த்திக்கும் நேரத்தில் கண்ணன் எதிரே நிற்கிறான் ஜெயதி என்று நிகழ்காலத்திலே குறிப்பிடுகிறார். ஆக இப்படியாக நாயகியாகிய தேசிக நாயகி கண்ணனை நாயகனை குறும்பன் வேஷத்திலே அனுபவிக்கிறார் இந்த பாட்டில். அடுத்தது 18வது பாட்டு. லீலா எஷ்டிம் கரகுசலையே தட்சிணேன்ய தன்யாம் அம்சே தேவியாக உலக ருசிரே சன்னிவிஷ்ட அந்நபாகு மேகஷ்யாமோ ஜெயஜி லலிதா மேகலா தத்த வேணு குஞ்சாபீட ஸ்புரித சிகுரா கோபகன்யா புஜங்கா. காளிதாசம் மாளிகா என்ற புத்திரத்தில் மாளிகா என்னும் நாயகியை பற்றி பேசுகிறான். அந்த இடத்துல நிறுத்தாதஸ்யாக சிதம் அதிதராம் காந்தம் விஜ்வாயதார்த்தம் என்கிறான். அதாவது மாளிகா நல்ல நடிகை, அழகாக நடனம் ஆடுகிறாள். அந்த நடனம் ஆடுகிறாளே, அந்த நடனத்தை விட ஸ்டேஜில் அவள் நிற்கும் பொழுது ஒரு நிலை இருக்கிறதே, அதை பார்த்தா அது ரொம்ப அழகா இருக்கும். ஆக நாட்டியம் ஆடுவதை விட அவள் நிற்பதே அழகு என்று பேசுகிறான். எப்படி அவள் நிற்கிறாள் அப்படின்னு கேட்டாக்க, அவள் தன்னுடைய இடுப்புல இடது கையை வைத்துக் கொண்டிருக்கான், வலது கைய தொங்க விட்டுக் கொண்டிருக்கான். காலுடைய கட்டவர்களால அந்த ஸ்டேஜில் மேடையில் உள்ள அங்கு வாரி இறைக்கப்பட்ட புஷ்பங்கள் எல்லாம் காலாலே தள்ளிக்கொண்டு இங்கும் அங்குமாக பார்த்து கொண்டு நிற்கிறார். இப்பொழுது அவருடைய அழகை பார்த்தால் அவர் நாட்டியம் ஆடுவதன் காலத்தில் இருக்கும் அழகை விட மிஞ்சி இருக்கிறது என்று பேசுவான் காளிதாசன். அதே போல இங்கு கண்ணன் தன்னுடைய வலது கையில ஒரு விளையாட்டு குச்சி வச்சிருக்கான். லீலா எஷ்டிம் கரகுசலையே, தன்னுடைய வலது கையில ஒரு விளையாட்டு குச்சி, மாடு ஓட்டுவதற்கோ அல்லது இங்கும் இங்கு அடிப்பதற்கோ விளையாட்டு குச்சியை வச்சு கொண்டிருக்கிறான். பக்கத்துல நப்பின்னை தோல் மேல இடது கையை பிடிச்சிருக்கான். உத்யானத்துல ஒரு புல்லாங்கல செருகின்றிருக்கான். தலையில முன்னெச்சி மேல அழகாக வாரி முடிந்து அதை சுற்றி குந்துமணி மாலையை கட்டின்றிருக்கான். நீரிண்ட மேகம் போன்ற நேரம் அந்த திருமேனியோட நின்ன திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறான். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். கோபிகள் தாளம் போடுகிறார்கள், அதுக்கு அனுகுணமாக இவன் குவிந்து நிமிர்ந்து அழகாக வேணுதானம் பண்ணுகிறான். இந்த வேணுதானம் பண்ணிச்ச இருக்கிற நிலையை விட இப்போது நிற்கிற நிலை ரொம்ப அழகாக இருக்கிறது என்கிறார். இப்ப எப்படி இருக்கான், லீலா எஷ்டிம் கரகிசலையே தட்சிணேன்யாம் சொன்ன விளையாட்டு குச்சிய கையில வைத்திருக்கான். அது சுவாமி தேசிகன் அனுதாபப்பட்டு பேசுகிறார் கரகிசலையே என்று. அவனுடைய திருக்கைகள் எத்தகையவை என்றால் இளம் தளிர்கள் போல அவ்வளவு மென்மையானவை. அந்த கையில இந்த கரடு முரடான குச்சியை வைத்திருக்கான் வலது கையில அப்படின்னார். அந்த குழந்தைய குச்சியை வச்சிருந்துதான, அந்த குச்சி எப்ப இருப்பிட்டு தெரியுமா, தட்சிணேன்ய தன்யாம் தன்யான். அது பெரும் பாக்கியம் பெற்றது, விளையாட்டு கழிக்கு என்ன எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சது என்று சாதிக்கிறார். ஏன் அப்படின்னா, எம்பெருமானுடைய வலது கை யாருக்கு கிடைக்கும், சாமான்யமா கிடைக்குமா, இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவன் ஜனகராஜர் பேசுகிறார். தன் திருமலாகிய சீதையை பக்கத்திலே வைத்துக் கொண்டு சீதையை பாருப்பா,